ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾ ಸದಾ ಸದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಕಮ ಧೀಮಹೇ ಧೀಮಹೇ ಸದತ್ವಾರ್ಥೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಭಯಗ್ರೀವಂಪಾಸ್ಮಹೇ ವೇದಾಂತ ಗುರುಮಿತಾರ್ಜಿತ ವಾಗೀಶ ಪದಾರವಿಂದಮಧಿಪಾಲಿಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಕೃತಿಂ ಮಹಾಶೀಯ ಸುಮಹಾರ್ಘಾಂ ಪೂಜಂತಂ ರಾಮರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವೀನಾಮಾಚಾರಿಣಾಂ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಚಿನ್ನಾಂಗತಿಂ ದೇತ್ಯಾಸ್ರಿತಸಂತ್ರಾಸದ್ಭ್ರಾಂತವಿದ್ವಂಸನೋಧಯಃ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇ ಸಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಮನೋಜಪಂ ಮಾರ್ಗತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ಪ್ರತಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂತಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮಭೂತಂ ಶಿರಸಾಂ ನಾಮಿ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕಥಂಸ್ತಕಾಂಜಲಿಂ ಭಾಷ್ವವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. சிவப்பதியான பகவான் அவர் அவதாரம் பண்ணு எதுக்குன்னா நமக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு சுவாமி தேசிகனும் தயாசதகத்துல என்ன சொல்றீங்கன்னா, பகவானுடைய அவதாரங்கள்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய ஜென்மாவை குறைக்க, நம்மளும் பாவம் பண்ணிட்டே இருக்கும், நமக்கு தர்ம மார்க்கத்தை காட்ட பகவான் நமக்காக வந்து அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு. அவதார காரணம்னு பார்த்தா பரித்ராணாய சாத்துனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தர்மத்தை ஸ்தாபிக்கணும். சாது லட்சணம் துஷ்ட நிகிரகம், அதனாலதான் அவதாரம் ஒன்று. அது ராமாவதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பகவான் தர்மத்துக்காகவே, தர்மத்தை நமக்கு அனுஷ்டானம் பண்ணி பார்க்கறதுக்காகவே அவதாரம் பண்ண. அதுல ராமாயணம் பூர்த்தியா பார்த்தோம்னா பகவான் அவதாரம் பண்ணிச்சு, தேவர்கள்லாமும் சேர்ந்து அவதாரம் பண்றாங்க. அந்த தேவர்கள்லாம் அவதாரம் பண்றாங்க. ராமாயணம் எதுனா வேதமே சாட்சாத் வேதமே ராமாயணமாக அவதாரம் பண்ணிருக்கு அப்படின்னு சுவாமி தேசிய நினைச்சு காட்டுக்கு. அப்படி ராமாயண பூர்த்தியாகவே சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் அப்படின்னு ராமாயண அவதாரமே இருக்குன்னா, தேவர்கள்லாம் போய் ராவணன் கிட்டே நீங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சரணாகதி அப்படின்னு பகவான் சரணாகதி பண்ணதுனால ராமனாக அவதாரம் இருக்கு. அப்படி ராமாவதாரம் பூர்த்தியாகவே சரணாகதி சாஸ்திரமாகவே நமக்கு இருக்கு. அதுல இன்னைக்கு சுக்ரீவ சரணாகதி அப்படின்ற தலைப்புல சுக்ரீவ பட்டாபிஷேகம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சீதாதேவி ராவணன் அங்கேயிருந்து சீதாதேவி அபகரிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு ஒண்ணு ராமரும் லக்ஷ்மணரும் ரொம்ப சோக்கத்தோட இருந்தா, அங்கேருந்து சபதி மோட்சமானதுக்கு அப்புறம் இங்க வந்தா கபந்தன் ஒருத்தன் அவன் வந்து சுக்ரீவனை போய் சக்கியம் பண்ணிட்டா அங்கேருந்து சீதாதேவி திருப்பி கூட்டிட்டு வர அவன் உதவி பண்ணுவான் அப்படின்னு சொன்னவங்க ராமரும் லக்ஷ்மணனும் சுக்ரீவன் எங்கே அப்படின்னு தெரிஞ்சு வந்துருக்கா சபரி மோட்சத்துக்கு அப்புறம். அங்கேருந்து இங்க வந்து நமக்கு கிருஷ்ணா காண்டம் ஆரம்பிக்கிறது. அதுல வந்து முதல்ல அங்க பம்பா நதி, பம்பா நதி அற்புதமான நதி போயிட்டு இருக்குச்ச. ராமர் லக்ஷ்மணர் பார்த்து சொல்ற சௌமித்ரே பம்பாய காணனம் சுபதர்ஷனம் எத்திர ராஜந்தி சௌலாபா த்ருமா சசிகரா இவ அப்படின்னு லக்ஷ்மணா பாத்தியா, இந்த பம்பா நதி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம வந்து ஒரு துக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு நேச்சரை நம்மளால அனுபவிக்க முடியாது. நமக்கே இங்க சீதாதேவி இல்லைன்றது ஒரு கஷ்டம் இருக்கு. அப்ப வந்து குளிர்ச்சியா இருக்கா அப்படின்றது நமக்கு தோணாது, ஆனாலும் அதுக்கு வந்து குளிர்ச்சி தெரியுது. அப்ப இந்த சமயத்துல சீதாதேவி இருந்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இப்படி தொலைச்சிட்டோமே அப்படின்னு அப்படின்னு பரதன் பரதனை விட்டு வந்து பரதனை பிரிஞ்சு இப்ப ஒரு சோகம். அதுக்கப்புறம் தசரத சக்கரவர்த்தி இழந்தாச்சு, அது ஒரு சோகம். அப்படி இருக்கும்பொழுது இதுல நமக்கு இன்னொரு ஒரு சோகமா சீதாதேவி இல்லை அப்படின்றது ஒரு சோகம் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து கடந்தே கடந்து கொள்ள பிடிச்சும் போது லக்ஷ்மணன் சொன்னேரான், இவனோட யுத்தம் பண்ண முடியல, என்ன விட்டும் நீர் அயோத்தியாக போயிடும் அப்படின்னு ராமகிட்ட சொன்னேன். எப்படி நான் அயோத்தியாக திரும்பி போவேன், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், சீதாதேவி இல்லாத திருப்பி நான் அயோத்தியாக்கு எப்படி போவேன், அங்க போனா என்ன நினைப்பா என்ன, அங்க போனவங்க முதல்ல என்ன கேட்பான், மாதா வந்து கௌசல்யா வந்து ராமன் நீ சௌக்கியமானு கேட்க மாட்டா, சீதாதேவி சீதாதேவி சௌக்கியமானா அங்க கேட்பான். அவன் அவனுக்கு என்ன நான் பதிவு சொல்லுவேன், திருப்பி நான் அயோத்தியாக்கு எப்படி போறேன், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் சொல்றேன், உற்சாகத்தை விடாதீங்கன்னா எதுவுமே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருந்தா அது நம்ம வந்து கஷ்டம் அப்படின்னு நிறுத்திட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உற்சாகத்தோடு இருந்தா எப்படியாவது சீக்காதேவி நம்ம வந்து எங்கேயாவது கை கண்டு வச்சிடலாம் அப்படின்னு அந்த பொப்பாசனம் சொல்லி இந்த துக்கத்திலையும் நமக்கு வந்து உணர்ச்சியாக இருக்குன்னா என்னன்னா இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற சூச்சனையை காட்டுது. அப்படின்னா இங்கதான் சுக்ரீவனுடைய சத்தியம், சுக்ரீவன் சத்தியம் ஆன பிறகுதான் ஹனுமான் வந்து சுந்தரகாண்டம் அது என்ன கேட்டோம், சுந்தரகாண்ட ஹனுமான் இங்கே வந்து சீதாதேவி பார்த்து கூட்டிட்டு வந்தது. அதனால இப்ப ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்க போகுதுன்றது அர்த்தம் அப்படின்னு அவ ரெண்டு பேரோட மதங்கிற ஆசிரமம் இருக்கு, மதங்க மகர்ஷியுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமம் வழியா ராமலட்சுமி ரெண்டு பேரும் போயிட்டு தமாஸ்தரம் புண்ணியசதம் சரண்யம் சதவ் அப்படின்ட்டு அவ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய வானரங்கள் அச்சுத்த வானரங்கள் இவா ரெண்டு பேரும் பார்த்து கையை வீட பார்த்து எல்லாம் பயந்து பயந்து உள்ள ஒழுங்கிக்கிறாங்க. அங்கே இருந்து வேற மகந்த மகர்ஷி ஆசிரமத்துல இருந்து சுக்ரீவன் அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. சுக்ரீவன் பார்த்தோம்னா ஒரே பயம், யாரா இது அப்படின்னு தலையை சொல்லியது, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு ஒரே பயத்தோட இங்கேயும் அங்கேயும் பாக்குறாரு. அந்த மாதிரி எதுவும் தப்பாக நடக்காது பயப்படாது அப்படின்னா அவள் வில்லாம்தான் வச்சுட்டு இருக்காளே பயங்கரமா இருக்காளே அப்படின்னா எப்பயுமே வில்ல அவரு பகவான் வச்சுட்டு இருக்கேன்னா நமக்கு நரசிந்தரை பார்த்தாக்கூட நமக்கு பயன் இருக்காது. குழந்தைக்கு நமக்கு வந்து பெருமாள் அந்த வில்ல வச்சுட்டு இருக்கேன்னா எதுக்குன்னா நமக்காக இல்லை, துஷ்ட நிகிரகம் பண்ணி நம்மளை ரசிக்கலாம். ஆனா ஹனுமான் பாட்டு கேட்கிற அவ ரெண்டு பேரையும் பார்த்தா அவளுக்கு பயமா இருக்காங்க அப்படி தோணவில்லையே அவள் ராஜ ரிஷி மாதிரி இருக்காளே அப்படிங்கிறது. அவன் சுக்ரீவன் சொல்றேன், நீ நேர போய் அவளை பார்த்து நீ கேள்வி யார் அப்படின்னு கேட்டு விசாரிச்சு அவன் நல்லவனா இருந்தா நீ என்கிட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றேன். லகு சித்தாத்மான் அப்படின்னு அங்க நீ போய் பார்த்ததே இருக்கும், அங்கே நான் இங்கே பார்ப்பேன், நீ என் குடும்பமா பார்த்து நீ அவன்கிட்ட பேசி கொடுத்து அவன் நல்லவனா இருந்தா நீ ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. அப்ப ஹனுமான் நேர போய் ஒரு குரல் முகத்திலேயே போய் பேசினா அவன் பேசுவானோ இல்லையோ தெரியாது. அதனால கபி ரூபம் மறுத்திச்ச ஹனுமான் பிக்ஷு ரூபம் தகவலேஜா சடகுதிகளா கபி ஒரு கபி ரூபத்தை விட்டு பரிச்சம் விட்டுட்டு அந்த பிக்ஷு ரூபியாக அங்க வந்து ராமகிருஷ்ணா ரெண்டு பேர்த்தையும் அவர் போறேதான். அந்த பிக்ஷு ரூபம் அப்படிங்கிறது வியாக்கியான தெளிவாக பண்ணும்போது நைசிக பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அதுல கோவிந்தராஜயத்துல வந்து ஒரு எப்படியாக ஒரு சன்னியாசாசிரியர்ல போறேன் அப்படின்னு, ஏன்னா ரெண்டு பேருமே பிரிக்கலாம், பிரம்மச்சாரியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவர் எப்படி வேணா வச்சுக்கலாம். அவர் நேரம் ராமகிருஷ்ணா போய் கிட்ட போனவுடனே அவர் பார்த்தேன் வீதையா விதயத்தோட அவர் ரெண்டு பேரையும் பார்த்தவங்க ராகவோ அந்த ராமகிருஷ்ணா ரெண்டு பேருமே சேவிக்கிறார், பேசக்கூட இல்லை, கிட்ட போனவுடனே சேவிக்கிறேன். சரி சன்னியாசாசனத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாதான் கிரகஸ்தான சன்னியாசியை சேவிக்கணும், சன்னியாசாசனத்துல போய் இவர் சேவிச்சாலே அப்படின்னா அது கூட தெரியவா வியாக்கியானம் அப்படி கிடையாது. ஒரு ஆசாரியம் அப்படிங்கிறதா பிரம்மதத்த சுவாமி தேசிகர் கிட்ட சிஷியராக இருந்தேன் அப்படின்னு அவர் கிரகஸ்தாசனத்துல இருந்தாலும் ஆச்சாரியன் நல்லா சேவிக்கலாம். அப்படி பார்த்தா இவருக்கு ஹனுமான் இவ ஆச்சாரியம் கிடையாது அப்படின்னா கிட்ட போய் சேவிக்கும் பொழுதே அந்த அபாக்கிருத சரீரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே ஹனுமான் இது சாட்சாத் சாதாரண ஒரு மனுஷியா கிடையாது, அபராக்கிருத சரீரம் அப்படின்னா தேவர்களும் கிடையாது, இவன் சாட்சாத் பகவான் அப்படின்றத புரிஞ்சு அந்த க்ஷணமே அவர் ரெண்டு பேரையும் சேவிக்கிறான். சேவிச்சு உடனே முதல் முதல்ல ஹனுமான் பேசுறேன், மந்திரம் சத்தியபராக்கிரமம் ராஜரீதி தேவபிதம் தபசௌரம் அப்படின்னு யார் நீங்கள்தான் யார் அப்படின்னு கேட்கக்கூடாது. போனோடனே போய் யார் நீங்க அப்படின்னு கேட்டா இருந்து அதனால அம்மாவுக்கு அவருக்கு தெரியும் எப்படி இணையத்தோட அவர் பேசுறேன். உங்களெல்லாம் பார்த்தா மகாராஜர்கள் போல இருக்கு, ராஜர்கள் தான் இருக்கு, உங்களுடைய எப்பேற்பட்ட கிரீட்டம் இருக்கணும், கையில் நகைகள்லாம் இருக்கணும், அப்பேற்பட்ட நகையை தெரிச்சிருந்தவர்களா பார்த்தா அப்படி இருக்கு. ஆனா இப்ப எதுவுமே இல்லாத அப்படி இருக்கிற நீங்க யார் உங்களோட ராஜ ரிஷியா ராஜர்கள் இருக்கு ரிஷியாக இருக்கணும்னு இந்த பக்கம் வந்திருக்கிறார். முதல் முதல் இந்த ரகம் வந்திருக்கேன், இப்ப நீங்க ரெண்டு பேரும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, யார் நீங்க அப்படின்றத வந்து அதை யார் நீங்க அப்படின்னு கேட்காம அவ்வளவு வினயமா அப்படி கேட்கிற அனுமான். அதுக்கப்புறம் உடனே ராமகிருஷ்ணன் உடனே பேசணும், ஏன்னா முதல் முதல்ல நம்ம போய் பேசுறச்ச நீ யாரும் கேட்க முடியும், நம்ம யாருக்காவது போனிட்டு நீங்க யார் பேசுறதுன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க, நீ யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. இவர் தான் முதல்ல அவர்கிட்ட பேசினா முதல்ல தன்னை இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கணும். அதனால ஹனுமான் முதல்ல பகவான் அற்புதமாக ராம சொல்லியிருக்கு, சீமந்த உருவ சம்பன்னோ ரிஷபோ சிரேஷ்டவிக்ரமோ அஸ்திஹஸ்தோ பவ்யோ ரிதோ நரரூபவோ, நீங்க அற்புதமாக எப்பேற்பட்ட சிரேஷ்டராக தெரியுது நீங்கள்லாம் அப்படின்னு பகவான் வர்ணனம் பண்ணி அவர் கேட்க, நான் யாருன்னா சுக்ரீவன் ராஜா அனுச்சார் அப்படின்னு பிராப்தோகம் பிரேஷிதே சுக்ரீவன் மகாத்மனா சுக்ரீவன் ராஜா, அவர் வந்து ராஜா வானவன் முக்கியான அவருக்கு மந்திரியாக முக்கியமான மந்திரியாக நான் இருக்கேன், ஹனுமான் ஹனுமான் அப்படிங்கிற வானரன். ஆனா இங்க ஏன் இந்த விஷ்ணு ரூபத்துல வந்திருக்கேன்னா, முதல்லயே நான் வந்து வானர ரூபமா வந்தா நீங்க எல்லாம் பதில் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியல, அதனால விஷ்ணு ரூபமாக வந்தேன், நான் வானரன் தான், இந்த ராஜா பாருந்து சுக்ரீவன் அவர் தான் உங்ககிட்ட நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே ராமர் உடனே பார்க்கிறேன் அப்படியும் பதில் சொல்லல. லக்ஷ்மணன் நீங்க சொல்றேன் அப்படி வினயமா இருக்கும் அவ்வளவு வினயமா பேசுறது. எதிர்வேதம் அத்தியாயம் சொல்லுவாங்க, அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னு யார் நீங்க யார் அப்படின்னு கேட்காம முதல்ல அவளை பத்தி எப்படி விசேஷமாக அவளை சொல்லி அதுக்கப்புறம் நான் யார் தான் சுக்ரீவன் ராஜா அனுப்பிச்சேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க மனதில் காரணம் என்ன அப்படின்னு கேட்கறது இல்லையா அது எப்படி ஒருத்தர் கிட்ட பேசணும்னு அர்த்தமா தெரிஞ்சிருக்கு. சாமவேதம் கேட்கிறாங்க, ஏன்னா அந்த சொல்லுல ஒரு பிழையோ இல்ல, ஒரு சப்தம் அல்லது தப்பெதுமே இல்ல, பொருளையும் பிழை இல்ல, அப்படி பேசுறது அவர்கள் கண்டிப்பா ஒரு வியாகரணம் பண்ணிக்கிறதா இருக்கு. அவசக்திதம் இவ்வளவு நேரத்தில் ஒரு அவசக்தம் கூட இல்ல, அப்பேற்பட்ட மகானா இருக்கு அப்படின்னு. இதேதான் ரவிலட்சுமி சுவாமி பேசிட்டேன் இந்த இடத்தையும் சொல்ல, ராமர் எவ்வளவு அன்பான உடைய பேச்சு கேட்டு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பிரதஞ்சனத்தாலே பாபுஷா காட்சிட்டு மந்திரியோட தான் பேசுவான் கீழே இருக்கிறவா அவங்க கேட்டா தான் பேசுவான் வாச்சாங்க நான் சுக்ரீவன் கிட்ட பேசுவேன் மந்திரியோட தான் பேசணும் அப்படிங்கிறத மேலோட்டமான அர்த்தம். ஆனா நம்ம பெரியவா சொல்லல, அதனால லக்ஷ்மணர் வந்து இவர்கிட்ட பேசினா அவன் ராமர் வந்து அவர் பேசிட்டு அப்படின்னு ஒரு யாகரத்தை பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது. லக்ஷ்மணரோ அதிசேஷம் அவதார், அதிசேஷம் அவதாரம் வாணினி தான் நமக்கு வந்து இந்த வியாகரத்தை பிரச்சனை, ஒரு ரெண்டு வியாகரத்தை பண்ணித்தான் பேச தெளிவா ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதர் ரெண்டு பேரும் பேசிட்டா அது பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். முதலாழ்வார்கள் சரித்திரத்தை நம்ம பார்த்தோம், முதலாழ்வார்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி அவா பகவான் விஷயத்தை பேசிட்டு நாளை காத்தால நம்ம பெருமாள் சேமிச்சுக்கலாம்னு இருந்தா கூட பெருமாள் அந்த கஷணமே அந்த ராத்திரியில அவ கிட்ட வந்து எப்படி இருந்தேரோ அவ பேச்சு நம்ம கேட்கணுமா அன்னைக்கே அவ வாய்ப்பாரு அவர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேரோ இவா ரெண்டு பேரும் பேசணும் ஒரு பாகத்தா இன்னொரு பாகத்தா கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அதை ரசிக்கணும் அப்படின்னு ராமர் வந்து லட்சுமணா நீ வந்து ஹனுமான் பதில் சொல்லி அப்படின்னு ஹனுமான் லட்சுமணன் வந்து சொல்லு இக்ஷ்வாகு வம்சத்துல தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர் அப்படிங்கிற ராமாயண ஆரம்பத்தெல்லாம் சொல்லிட்டு வருது. கைகேயினுடைய ரெண்டு வரத்தினாலே இவர் 14 வருஷம் வனவாசத்துக்கு வரணும் அப்படின்னு, பரதன் ராஜ்ய பரிபாலனை பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே இவர் இந்த பக்கமா வந்து இந்த இடத்துல சீதா தேவி ராவன் வந்து ராவணா தெரியாது அவருக்கு போறதுனால இந்த பக்கமா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பத்தி சொல்ல முடியல நாயா அப்படின்னு சொல்ல முடியல. அங்க சொல்லும் பொழுது அகமாசிய வசே உதாத்தா குணகுதா செவ்வாகதா, நான் இந்த ராமனுடைய தம்பி அப்படின்னு சொல்றேன் அப்படிப்பட்ட கிருதஜனா உங்களுக்கு தாசனா இருக்கிறதே எனக்கு பெரிய அனுகிரகம், லக்ஷ்மணன் என்ற திருநாமம் அப்படின்னு சொல்றேன். ஹனுமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றேன், சீதா தேவி எழுந்ததுனாலும் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற அந்த கஷ்டத்தினால இருக்கு, இங்க ரெண்டு பேரும் நாம இல்லாம பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க சீதா தேவி பத்தியும் அங்க வந்து லக்ஷ்மணன் சொல்றேன், சீதா தேவி எப்பேற்பட்டவா அப்படின்னா சீதா தேவி ராமன் எப்படி இருந்தாங்க, ராமனுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஔஷதம் போல இருந்தாங்க, ஒரு விளையாடணும்னா ஒரு சகி போல இருந்தாலும், அதே ஒரு அக்னிமோத்திரம் பண்ணணும்னா மனைவி எப்படி விபச்சாரம் பண்ணுவாளோ அப்படிலாம் பண்ணிட்டு ஒரு கஷ்டம்னு வந்தா ஒரு நந்து போலவே இருப்பாளாம் அவருக்கு, அப்படி பகவத் கைத்தறியம் பண்ணணும்னா ஒரு சிஷ்யன் போல இருப்பாங்க, அந்த கைத்தறி பற்றி ரெண்டு கூட ரெண்டு கொடுத்து சொல்லும்போது உபகாரங்கள்லாம் ரெண்டு கொடுக்குற மாதிரி சீதாதேவ் சதமாகவும் ராமருக்கு அப்படி இருந்தார். வனவாசத்துக்கு வரேன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்க, நீங்க வேணா போய் வாங்குவோம் 14 வருஷம் நான்கு ராஜ்யங்கள் இருக்கேன் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ராமரோட வனவாசத்துல ராமரோட இருந்தா இதுவே எனக்கு ராஜ்யம், அதே ராமர் இல்லாத ராஜ்யமா இருந்தா அதுதான் எனக்கு வனவாசம் அப்படின்னு ஒரு பண்ணி சீதாதேவி சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட மனைவி அப்பேற்பட்ட மனைவி எடுத்து ராமர் சோகத்தோட இருக்கேன் அப்படின்னு சொன்னவுடனே ஹனுமான் சொல்றாங்க, கண்டிப்பா சுக்ரீவர் உனக்கு உதவி பண்ணுவேன். ஏன் அப்படின்னா உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அத்தனை கஷ்டங்கள் அவருக்கு இருக்கு, ஏன்னா ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கும்போது அப்பா இன்னொருத்தரோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு அவருடைய மனைவியை வாரி இது பண்ணாங்க, வாரி ராஜ்யத்திலிருந்து வாரி அடைச்சு தோன்றிட்டாங்க, அதனால உனக்கும் ராஜ்யம் இல்லாத இந்த காற்று சுத்தி இருக்கேன், அவரும் ராஜ்யத்தை விட்டு இந்த மகிழ்ந்த மகிழ்ச்சி ஆசிரமத்திலே இருக்கேன், அவருடைய மனைவியும் குழந்தை இருந்து அவர் கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே சரி ராமன் அவங்க பார்க்க போகலாம் அப்படின்னு. அப்ப வந்து அங்கிருந்து ராமர் லக்ஷ்மணன் வந்து சொல்லு ராமனுக்கு எதுக்காக வந்தேன் அப்படின்னு சுக்ரீவன் சொன்னவனே எனக்கு வந்து அந்த கபத்தில் சொல்லி அனுப்பிச்சான், சுக்ரீவனோட சத்தியம் வச்சுட்டா சுக்ரீவன் மட்டும் உதவி பண்ணுவான் சீதா தேவிக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்காக தான் சுக்ரீவனை தேடிட்டுதான் நாங்க இங்க வந்தோம், நீவே வந்து சுக்ரீவன் அனுப்பிச்சான்னு சொன்னேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் சொல்லு அப்படின்னு சரணம் கேட்டா சரணாகதி அர்த்தம் கிடையாது, அவருடைய சக்கியம் வச்சுக்கணும், அவருடைய உதவியை தேடி ராமன் வந்தேன், எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா லோகநாத்தோ லோகத்துக்கு எல்லாமே நான் அவர் சக்கரவர்த்தி அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ராஜாவுக்கும் ராஜா சக்கரவர்த்தி மொத்தமாக தான் இவருக்கு கட்டம் பெறுவோம் இவர் லோகநாத்தன், ஆனா சுக்ரீவர் நாசமாக அவைய இவர் வந்திருக்கு ஸ்நேகத்தை கொண்டு. அதே மாதிரி சர்வலோகசிய தர்மாத்மா சர்வலோகத்துக்கும் இவர் தான், யார் ஒரு சரணாகத்தினாலும் சாட்சா இவர் தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், சர்வலோக சரணியான பகவான் சொல்ல அப்பேற்பட்டவர் இங்க சுக்ரீவன் கிட்ட சரணமாக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய ஸ்நேகத்தை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க வால்மீகி மகர்ஷி சொல்லும் பொழுது பம்பாட்டிலே ஹனுமதோசங்கடகா அப்படின்னு ராமரோட வானரங்கள்லாம் சேர்ந்தா அப்படின்னு சொல்ல ராமர் இந்த வானரங்களோட சேர்ந்து அப்படின்றது அவளுடைய அந்த பக்தியை காட்டுறது அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி. அப்போ சுக்ரீவன் முதல்ல ராமர் கூட்டிட்டு போனோம்னு கூட பயப்படுறான், ஹனுமார் வந்து அந்த கண்ணே ஒரு 10 நிமிஷமாவது பேசினார்கள். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத அத்தனையும் அப்படியே சொல்லிட்டு கிட்ட வந்தது யாரும் கிடையாதுப்பா, சக்கரவர்த்தி திருமகன். அதனால நீ கவலைப்படவே தேவையில்லை, தைரியமா இருக்கலாம், உனக்கு இவர் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு பயன் இருக்க முடியாது. அதனால சிநேகித்துவம் அந்த காலத்துல வந்து நீங்க மித்திரன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கணும், ரெண்டு பேரும் கை காட்டு, அவர் கட்டி பிடிச்சிக்கிறேன். அதனாலதான் சுவாமி தேசிகரும் தயாசிகரும் சொல்லும்போது கப்பி குலபதி இவர் யார் சக்கரவர்த்தி திருமான், அவன் யாரு குரங்குதான் ராஜா அப்படின்னா நினைக்கிறாரு. சக்கியம்னு வரும் பொழுது அந்த வந்து இவர் கட்டி பிடிச்சிருக்காரு. ஏன்னா ஹனுமார் போல இவர் வந்து ஆச்சாரி பொறுத்தர் வந்து பேசுகிற ஹனுமார் அவர் பேசுறது பார்த்து ஒரு ஆச்சாரிய லட்சம் தெரியுது, அவர் காட்டி கொடுத்தவர். அதனால ராமன் என்ன சொல்றேன்னா, இப்பேற்பட்ட மந்திரி ஹனுமார் போல மகா ஞானியான ஒரு மந்திரி ஒரு ராஜாவுக்கு கிடைச்சிட்டா அந்த ராஜாவும் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் அவன் ஜெயந்தான். ஏன்னா மந்திரி சொல்றபடிதான் ராஜா கேட்பான். அப்ப மந்திரி நல்லா ஞானின் போதே நமக்கு தெரிஞ்சுட்டா சுக்ரீவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டு இப்பேற்பட்ட மந்திரி அவன் பக்கத்திலேயே வச்சுருக்கான் அப்படின்னு. அதனால அவர் கட்டுப்பிடிக்கிறேன். அப்பயுமே அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால ஹனுமான் வந்து அக்னி மூர்த்தி அக்னி சாட்சியாக நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு ராமன் சத்தியம் பண்றது. எல்லாரும் பெருமான் அடையணும்னா நம்ம தான் பெருமாள் இது பண்ணணும். ஆனாலும் அந்த அக்னி சாட்சியாக அவன் சத்தியம் பண்றோம், ராமன் சத்தியம் பண்றது அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்நேகம் அப்படின்னு இருந்தாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி தான் சத்தியம் பண்ணணும். அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், சுக்ரீவனுக்கு பரவாயில்ல சத்தியம் பண்ணிட்டே அப்படின்னு இந்த சேனத்தை நம்ம இப்படியே இருக்கும். இனிமேல் ராமன் இருக்கும் பொழுது எனக்கு எந்த கட்டமும் இல்லை அப்படின்னு அவர் சுக்ரீவன் தன்னுடைய கட்டத்தை சொல்லிக்கிறாங்க. வாலினோமே மகாபாக பயத்தியஸ்ய அபயம் குரு அப்படின்னு வாலினால நான் ரொம்ப பயத்துல இருக்கேன், ஒரு குரங்கு தான் எப்படி இருக்கணும், அதுவும் சந்தோஷமா இந்த மரத்துல அந்த மரத்துல தாவிட்டு அப்படி இருக்கிற வேண்டிய ஒரு இது ஒரு சுவாதந்திரியமே இல்லாம ஒரு மகந்த மகிழ்ச்சி ஆசிரமத்துக்குள்ள பயந்துட்டு இருக்கேன். ஒரு பசின்னா கூட வெளில போக முடியாது, ஹனுமான் வந்து கொடுத்தாதான் முடியாது. தெரியாம வெளில போனா கூட அந்த வாதி தெரிஞ்சிடும், வெளில வந்து அடிச்சு அடி நடிப்பான். அவன் வானரங்கெல்லாம் யுத்த கிரமம் தான் கிடையாது, கூப்பிட்டு கடிப்பான், மலை சொன்னா பண்ணுவா தாண்ட முடியாது. சுக்ரீவனால அவர் சொல்லு சாப்பிட கூட வெளில போக முடியாம அப்படியேப்பட்ட கஷ்டத்துல ஒரு பயத்துல எப்ப வாடியை நடிப்பான்னு எதிர்ப்பாரு. ராமன் எனக்கு ஒண்ணுதான், நீ தான் அபயம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே சத்தியம் பண்றேஸ்வி தர்மஜோ தர்மவத்சரா பரமாத்மா ராம நீ தான் தர்மவத்சரன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒண்ணு ராம சபதம் பண்றேன். உன்னுடைய பாரிய அபகரித்ததனால பாரிய நான் வதம் பண்றேன் தன்னுடைய பானத்தை காமிச்சி அமோக சூரிய சர்காச மமோதோஷிதா சரா இந்த சரங்கள்லாம் வீணுவா இருப்பார். இந்த சரண் ஒண்ணு போட்டா கூட வீணாகாத ஒரு சரண், உனக்கு நான் இருக்கேன் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு பாரிய வதம் நான் பண்றேன் அப்படின்னு அங்க பிரதிஜை பண்றேன். அப்பதான் சுக்ரீவருக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆஹா பாரிய வதம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பதான் இவனுக்கு ஒரு பரவாயில்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கவனுக்கு தாகத்தோட இருக்கவனுக்கு தீர்த்தம் கொடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கணும் பரவாயில்லன்னு தோணிட்டு. ஆனாலும் சுக்ரீவன் வந்து வாரி பத்தி நல்லா தெரிஞ்சவன், வாரி எப்பேற்பட்ட பரபராக்கிரம சாரி. இப்ப ராமன் மேல அவன் சந்தேகம் போயிடுது, இவர் நமக்காக என்னவான்னு பண்ணுவேன், நான் இதால அவன் ஜெயிக்க முடியுமா, வாரி எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறேன். அப்ப வந்து ராமர் கேட்கிறேன், ஏன்பா முதல்ல உனக்கும் வாரி அண்ணா தம்பி தான் நீங்க இருக்கிறது, ஒத்துமையா போலாமே, எதுக்காக சண்டை அப்படின்ற பொழுது அந்த கதையெல்லாம் சொல்றது. மாயாவின்னு ஒரு மகாராட்சசன், அவனோட யுத்தம் பெரிய யுத்தம், வாரியும் மாயாவையும் யுத்தம் பண்ணி ஒரு பெரிய புகழ்குள்ள போயிட்டான். அந்த ஒரு 20 நாள் பெரிய யுத்தம் நடந்திருக்கு. அப்போ திடீர்னு ஒரே ரத்த வெள்ளமாக வருது, அந்த ரத்த வெள்ள பார்த்தா என் வாரியுடைய ரத்தம் தான் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, வாரி செட்டு போயிட்டாரு, இனிமேல் என்ன பண்ண முடியும், மாயாவை வெளில வந்தா நான் கட்டும் அப்படின்னு அந்த உண்மையை மூடிட்டு நான் போயிட்டேன். அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, மாதவாடிக்கு யார் ராஜா, சுக்ரீவா நீயே ராஜாவா இருந்து எல்லாரையும் ரட்சி அப்படின்ட்டு அதுதான் ராஜா வாயிட்டாரு. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வாரி வெளில வந்து பார்த்தா குகை மூடி இருக்கு, சுக்ரீவன் இல்ல, சுக்ரீவனா வெள்ள நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த குகையை மூடிட்டானேன்னு ரொம்ப கோபத்துல அந்த கல்லை உடச்சிட்டு வெளில வந்தா இவன் ராஜாவாக உட்காந்துருக்கான், டே உங்கிதான் நீ ராஜாவாகணும்னு என்ன நீ அங்க மூடிட்டு வந்தியான்னு பாக்குற இடத்துல எல்லாம் அட்டி அட்டி அடிச்சான். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிறேன். சரிப்பா அப்ப இந்த இடத்துல மட்டும் நீ உட்காந்துருக்கே இங்க வாங்க வர மாட்டானா அப்படிங்கிறது. அந்த மாயாவின் கொண்டாடி அப்புறம் ருந்துவிக்கு ஒரு பெரிய ராட்சசன் வந்தாங்க. அவன் எரும மாட்டு ரூபமா வந்தான், பெரிய மாதா போல இருப்பாங்க. அவன் வந்து வாகி வந்து வாகியும் தாராவும் போயிட்டு இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு வாங்கி கூப்பிட்டாங்க. அவாவது ராஜா மனைவியோட போயிட்டு இருக்காங்க, உனக்கு நீ நல்ல நேரம் தான், நாளைக்கு நீ வா யுத்தத்துக்கு வாகி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா வாரி உடனே போகணும். தாரா உள்ளப்ப சொல்லி எனக்கு நீ நாளைக்கு வாங்க சொல்றேன், அவனை நான் என்ன பண்றேன்னு அந்த மாதம் சொல்லிட்டு அப்பேற்பட்ட மத போல இருக்கிற சுத்தி தூக்கி போட்டான். அங்கே அவன் மதக்கு மகிழ்ச்சி ஆசிரமத்துல வந்து துந்துவி விழுந்து ரத்தம் செதறி விஷய மேல வந்தவங்க அவர் அங்கே பாட்டு சபிச்சுட்டேன். இனிமேல் இதை யார் பண்ணாலும் அவளும் அவனுக்கு அனுகூலமா இருக்கிறவாளும் இந்த ஆசிரமத்துக்கு வந்து அவன் பலவிழிச்சு போயிடுவா அப்படியே அப்படின்னு சொன்ன உடனே அதனால வாழ்க்கை பயம் அதனால இங்க வாழ்ந்து இருக்கான் அப்படிங்கிறேன். சரி நாமளும் பாக்குறேன், கவலைப்படாத அப்படிங்கிறது, நான் பாத்துக்கிறேன், நீ யுத்தத்துக்கு போ, நான் சுற்றி ஒரு பாதியை வதம் பண்றேன் அப்படிங்கிறேன். ஆனா இது சொல்றான் பாதியை வதம் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆமா அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அந்த துந்துபி எப்பேற்பட்ட மரம் போல இருக்கவனா ஒரு கையில சுற்றி போட்டான்னா சும்மா அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ராமர் பாட்டர் என்னன்னா பெருமாளுக்கே பரீட்சை வச்சவன் முதல்ல சுற்றி இருந்தான். ஆனா என்ன பண்றது, ஹனுமான காட்சி கொடுத்தேன்றதுக்காக சரணாகதி பண்ணிட்டான். நம்ம கிட்ட வந்து பயத்துல வாங்கிக்கிட்டே பயத்தை என்னை காப்பாத்து அமைதி சொன்னான் இல்லையா, அப்போ அவனுக்கு வந்து பரீட்சையில நான் அவனுக்கு நம்பிக்கை வர வச்சு அதுக்கப்புறம் நான் வாரி வந்து பண்றேன் அப்படின்னு தன்னுடைய பாடத்திலாகவும் அந்த ஒரு விரல் கட்ட விரலாக அந்த துந்துவியை அவர் தூக்கி போட்டாராம். அந்த துந்துவி அந்த பக்கம் பேர் கொண்டாங்க. அதான் சுவாமி தேசிகன்னு சொல்லும் பொழுது இருக்கார சரணாகதி பரதந்திரி உள்ள சுவாதந்திரியா அப்படின்னு எப்பேற்பட்ட ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவர் போய் சுக்ரீவர்கிட்ட வந்து அவருடைய பரீட்சைக்கு காட்டுவார் அப்படின்னா அவருடைய சுவாதந்திரத்தை எல்லாம் விட்டுட்டு ஸ்னேகம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவனுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும்னு பேர்பட்ட பண்டையா பேர்பட்டவர் ராமர். அதுக்கப்புறம் திட கட்டித கைலாச கோட்டி விகட துக்கி கங்காத கூட்டது ரவிட்ட ரட்சிணேகர பாதாம் குஷ்டகர சரண விஸ்வஸ் துராசையா அப்படின்னு தன்னுடைய பாதாம் குஷ்டம் அதனுடைய கட்டவர்களால் அந்த துண்டுக்கு எடுத்து போட்டேன். அதை பார்த்தவொடனே இதான கட்டவர்களால் இவனால் வாழ்ந்து ரெண்டு கையை வச்சு தள்ளினான் இவர் ஒரு கட்டவர்களாலே தூக்கினாரே அப்படின்னு சந்தோஷப்படுறான் அப்படின்னு பாடுறது. சுவாமி அவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு மரம் போல இருந்தான், இவன் செத்து போயிட்டா அது ஒரு எலும்பு, அது எலும்பதான் நீ தூக்கி போட்டே அப்படின்ட்டான். லக்ஷ்மணன் ரொம்ப கோபம், ரொம்ப உருவா பண்றான், என்ன பண்ற தெரியும், சரி உனக்கு என்ன பண்ணா நம்பிக்கை வருவான் அப்படின்னு வாங்கியிருக்காங்க இல்லையா. இந்த தட்டாக்க வச்சு ஒரு விஷயம் இருக்கு, இதை ஒரு குழி குளிக்கணும்னா ஒரு இலக்கிறாங்க எல்லா கையும் உண்டு அப்படிங்கிறது. சரி திருமணம் பார்த்தேன், அது ஏழு விஷயம் இருக்குது, தன்னுடைய மானத்தை போட்டு அந்த ஏழு விஷயத்தை தொடர்ச்சி அது போய் குருலோகத்தை போய் பாதாள லோகம் வரைக்கும் சுத்தி வந்து தன்னுடைய அமுலா தொடியை வந்து இருந்த உடனே சுக்ரீவன் அப்போ உன்னுடைய பாணத்தை பேர்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது இதுல பகுவிட்டமே கிரிதரணி விவர யுக பகுதைய விவரத்த சித்திரபுஞ்ச வைச்சித்ரியா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது அப்படி எல்லா மலையும் தாண்டி வந்த உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு. அப்போ சுக்ரீவன் யுத்தத்துக்கு போக சொல்றேன், சுக்ரீவன் நேர வாலி கிட்டவே வாலி இத்தனை நாளா என்ன பயந்து நினைச்சிருக்கியா, நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னா சும்மா வாங்க வாலி வர மாட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது ரோஷமா பேசினாதான் வாலி யுத்தத்துக்கு வருவாங்க. ராமர் கேந்த தைரியத்துல போனாங்க, ராமர் நேர வாலி வந்து நேர தன்னுடைய வேட்டி எல்லாம் கட்டிட்டு மேல வந்து நீ என்ன பண்றப்பா அப்படின்னு கதை எடுத்துட்டு வந்து ஒரு இங்கே யுத்தம் நடக்கிறது. ரெண்டு பேரும் அட்டி அடி சுக்ரீவன் வந்து முதலே அடி வாங்குறான், அட்டி அடின்னு வாங்கி அவன் கணையை தூக்கி போட்டு வாழ் மேல முடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவர் பாக்குறான் இங்கேயாவது இங்க வந்து விடுமா ராமர் ஏதாவது பண்ணுவாரு சுத்தி பாக்குறான், ஒண்ணும் நடக்கல. அங்கேயும் ஓடி வந்துட்டான், வாழ் திரும்பி போயிட்டான். நேரம் ராமன் கிட்ட வந்தான், எப்பா நான் என்ன துரோகம் எனக்கு மித்திரன்னு சொல்லி நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நான் அடி அடின்னு நினைச்சிட்டு இருக்கானே, நீ பாத்துட்டு இருக்கியே ஒரு மிக்க ஒரு அவங்க போடலையே அப்படிங்கிற ராமன் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு ஒரே மாதிரி இருக்கீங்கப்பா, யார் வாங்கி யார் சுக்ரீவன் எனக்கு தெரியல, நான் பாடுறது தெரியாத பானம் வந்து உண்மையில இருந்துச்சு, நான் நாகரம் சத்தியமணி கொடுத்துருக்க ஸ்னேகம்னு சொல்லிட்டு ஒன்னு வதம் பண்றது தப்பாச்சு, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க. அவன் சொன்னா ஏற்பாமா இது தெரியுமாமா, அடி வாங்கினாலே சுக்ரி வந்தானே ஊர்ல எங்க வேணா போய் கேட்கணும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா வாரி சுக்ரி வேணா சுக்ரிமன் அடி வாங்க வேணாம் அப்படின்னு தான் கேட்பான். அந்த வாரியை போய் என்னால அடிக்க முடியுமா, இது தெரியாதா, நீ அடி வாங்கிச்சே நீ பாத்துக்கலாமேன்றாங்க. இல்ல ராமன் சொன்னேன் இல்ல தெரியாத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம், திருப்பி யுத்தத்துக்கு போடுறது, ஐயோ வானா நான் பாட்டுக்கு இருந்த என்ன நீ எடுத்து போய் அங்க நான் பாத்துக்க நீங்க யுத்தத்தை கொண்டு விட்டு அப்படியாது இல்ல இல்ல சுக்ரீவா நீ ஒரு மாதிரி அப்படின்னு லக்ஷ்மணரை போட்டு நீ அவருக்கு ஒரு பெரிய மாலையை போடுறோம், அந்த மாலையை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் யார் சுக்ரீவன் அப்படின்னு. இதுலயுமே ஒரு விஷயம் தெளிவா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சுக்ரீவனுக்கு அவ்வளவு ஞானம் அமைந்து போறாரு. அப்போ வந்து முதல் முதல்ல ராமரும் லக்ஷ்மணனும் வச்ச ராமர் தான் ராஜா அப்படின்னு வந்து என்ன பண்ணா, ஒரு பெரிய மலையை வீட்டில் கீழே போட்டு ஆசிரத்தப்பட்டு ராமர் உட்கார சொன்னாங்க. அதை லக்ஷ்மணனுக்கு பண்ணுற நம்ம நம்ம நாட்டுக்கு போறோம், நம்மள நம்ம மித்திரனும் நம்ம தம்பியும் கூட்டும் போறோம், உண்மை மட்டும் கூட்டு உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி பக்கத்துல இருக்கிறத கவனிக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நமக்கு கஷ்டமா இருக்கா, நம்ம இவரை கூட்டு வந்து இவரை கவனிக்கலையா அப்படின்னு அவருடைய முகத்தை பார்த்தவங்க அன்மார் அது முடிஞ்சுட்டு அன்மார் முடிஞ்சவங்க அவரு பெரிய சந்தன கட்டையை எடுத்து போட்டு லக்ஷ்மணர் உட்காந்து. அதனால பெருமாளுக்கு எப்பயுமே பெருமாளுக்கு கைத்தறி படலன்னா கூட பரவாயில்ல, பாகவத கைத்தறியில உண்டு பாகவதாவது கேட்டத்தை காமிச்சுட்டா பெருமாள் ஒத்துக்க மாட்டேன். பெருமாளுக்கு எந்த கைத்தறி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பாகவதாவதாச்சும் வெள்ளப்போ அப்படின்னு சொல்லிட்டேன்னா பெருமாள் போகணும். எப்படின்னா இந்த ராஜபுத்திர ஞானி, ராஜபுத்திர ஞானம்னா நியாயம் அப்படின்னா ஒரு ராஜா, ராஜா கிட்ட பேர் நம்ம சொல்றோம் ராஜா கிராஜ ராஜ கம்பீர் அவன் ஸ்தோத்திரம் பண்றோம், அவன் அதைக்கே பொற்காசம் இருக்கிறான், அவன் பையன் வரான் ராஜாவுடைய பையன் யுவராஜா சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போகணும் என்ன பண்ணுவான். அதனால ராஜாவை எதுவும் பண்ணாம அவன் புத்திரனை ஸ்தோத்திரம் பண்ணா கூட ராஜா சந்தோஷப்படுவான். அது மட்டும் பகவானும் பாகவதாளுக்கு கைத்தறியம் பண்ணா சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி லக்ஷ்மணன் உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கும், லக்ஷ்மணன் இவர் வந்து இது பண்ணும். அதனால தானே கஜேந்திர மோட்சமே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரிஷி அவர் வரும்பொழுது அவர் வந்து அந்த ராஜா வந்து சரியா கண்டுக்கல, அவர் வந்து பெருமாள் கைத்தறி பண்ணிட்டு இருக்காரு ரிஷிதாங்க அப்படின்னா அவர் வந்து நீ ஒரு இது வந்து ஒரு மாற்றம். அதனால ஒரு பாகவதாளுக்கு எப்போது உபச்சாரம் பண்ணியோ ஒரு யானை யானை தான் மதம் இருக்கும், மனுஷனுக்கு கூடாது யானையாவே போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் பெருமாள் கைத்தறி தான் பண்ணனாலும் பகவானே வந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். அந்த மாதிரி நீ பண்ணது தப்புன்றது அவங்களுக்கு புரியிட்டு இப்ப வந்து லக்ஷ்மணன் மாலை போட சொல்லிருக்கோம். அவர் லக்ஷ்மணன் மாலை போடும் போது இவன் சுக்ரீவன் சுவாமி அப்படின்னு கை கூப்பி அந்த மாலையை வாங்கிக்கலாம் லக்ஷ்மணன். அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறீங்களா, அந்த பாகவதாலுக்கும் அவருக்கு என்ன கை கறி பண்ணுமோ அதே கை கறி அவருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த தர்மத்தை கேட்டு காட்டு பாகவதர் வந்து அந்த மாலையை போட்டவங்க திருப்பி சுக்ரீவன் யுத்தத்துக்கு போறாங்க. அந்த போய் வாலி கட்டுறாங்க, வாலி நீ வா இப்ப வா நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறான். வாலி உடனே உனக்கு நீ ஆயிட்டா அப்படின்னு திருப்பி கதை எடுத்து வெள்ள வரும்போது தார வந்து சொல்றாங்க. தார வந்து இப்பதான் ஒருத்தர் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி உடனே பண்றாங்கன்னா அப்படின்னா ஏதோ ஒரு இது, அதனால சுக்ரீவா நீ வந்து இப்படி போயிடாத. நான் கேள்விப்பட்டேன், வாடிக்கை சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன் ராமலட்சுமணர் அப்படின்னு ரெண்டு பேர் வந்தாராம், அவ வந்து அங்க வந்து சுக்ரீவன் அவளோட சத்தியம் வச்சிருந்தா, அதனால இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அதனால நீ போயிடாத அப்படிங்களா வாடி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல ராமலட்சுமணர் இருந்தாலும் அவளை நல்லா தெரியும், அவன் வந்து தர்ம பரிபாலனம் பண்றவா, நான் இங்கேயாத அவளை பார்த்து அவளே பாத்துக்கிறாங்க, அவளால மாதிரி பண்ண மாட்டான் மாத்துக்கிற அப்படிங்கிறான். அவ சாதாரண நினைச்சிடாத, அவ வந்து பகவான் அப்படின்றதே தார சொல்றான். சொல்லும் பொழுது பகவான் சொல்லாம நிவாச தீட்சாதி எல்லா சாதுக்களுக்கும் ஒரு லட்சணம் அப்படின்னா வெயில எப்படி ஒரு மரத்து கீழே போய் விற்பாரோ அப்பேற்பட்ட ராமனுடைய திருவடியில போய் விற்பாப்பா. இப்பதான் மதங்கள் பண்ணியிருக்கு, ரிஷிகள்லாம் வந்து போய் பகவான் எல்லாரும் இந்த ராட்சசங்கள்லாம் இது பண்ணாங்கன்னா அவளை அவத்துல இருந்து காப்பாற்றினதுல அப்படி ஆத்தான அப்படின்னு எல்லாருக்கும் யோகக்ஷேமத்துக்காக இருக்கிறது அவர்கிட்ட நீ இது பண்ணாத, எல்லாருமே அவர்கிட்ட சரணாகதின்னு பண்ணும்போது சுக்ரீவன் அவருக்கு சரணாகதி பண்ணிக்கணும். அவர் என்ன பண்ணுவேன்னா யாரு பலகீனர்களோ அவளுக்கு அவர் வந்து ரட்சணை பண்ணுவேன். ஏன்னா கஜேந்திர மோசத்தையும் நம்ம பார்க்கலாம், கஜேந்திர மோசம் ஆகுமே பகவான் கூப்பிடும்போது அவர் வெள்ள வாகனத்தில் வரும்போது எல்லா ரட்சிகளும் நான் இத்தனை வருஷம் தபஸ் பண்ணேன், நான் கோடி வருஷம் தபஸ் பண்ணேன், எனக்காக தான் வரேன் எனக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கிட்ட போவாங்க. யார் பகவானுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியல நீதான் எனக்கு ஒரே கதி அப்படின்னு சரணாகதி பண்ணவர்கிட்ட போறேதோ அப்படியே நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்ரீவனால முடியல சரணாகதி பண்ணிட்டாங்க, அதனால அவன் தான் முதல்ல ரட்சிப்பேன். நீ பார்த்து போன்ற வாடி அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்னா போறான் பெரிய யுத்தம் மறுபடியும் சுக்ரீவன் அடிவாங்கன்னா இப்ப நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு சுக்ரீவனை மேல தூக்கினா தன்னுடைய பட்சத்துல ராமன் பானத்தை போட்டேன் சுவாமி தேசிகரை கொண்டாடுறேன். ராவணன் அப்பேற்பட்ட பலபராக்கிரம சார் அவன் அர்த்தி கொடுக்கும் போது ராமன் வந்து பின்னாடி போய் இவன் குடிச்சாங்க. அவன் அப்படியே குடிச்சுட்டான். அதை வந்து அர்த்தி பிரதான பண்ணணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அது வரைக்கும் குடிச்சு இங்கேருந்து அடுத்த மரம் தாண்டி அங்கேருந்து அங்கே தாண்டி அவனை கூட்டி வந்து ஆற்று விட்டு அதுலேயும் இவன் பின்னாடி இருந்து அவனுக்கு மூச்சு முட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க அங்கே குழந்தை வாயுடைய குழந்தை அவன் விளையாடுறதுக்கு வந்து நான் அவனுக்கு பம்பரம் கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு அவனுடைய பத்து தலை திருத்தி காமிச்சான். அப்பேற்பட்ட ராமனையே அவர் இந்த மாதிரி சொல்லியார். அப்பேற்பட்ட வாயுடைய விதை கல்லு போல இருக்கிற விதைக்க ராமனுடைய பானம் குழந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் விவரிக்கு. அது மட்டும் இல்ல, ராமனுடைய பானம் அப்படின்னு பார்த்தா தாத்தகாலத்திலிருந்து எல்லா விதமான ஒரு பானம் உள்ள போறா உள்ளே இந்த பக்கம் வெளில வந்துருக்கும் ராணவதையும் அப்படிதான். ஆனா வாடி விதத்துல மட்டும்தான் பானம் போய் அங்க அப்படியே நிக்கிறது. அது தொலைச்சது வெட்ட வரது. ஏன்னா ஒரு பானம் குத்திட்டு இருந்தா அதை வெட்ட எடுத்தா அவனுடைய மூச்சு நிமிடம் போயிடுவான். அப்படின்னா ராமனுக்கு என்ன ஒண்ணு இருக்கு, இவன் உடனே வரமாறி விடுவார். இந்த இடத்துலதான் தர்மத்தை சொல்லணும் அப்படின்னு அவன் வாடி நல்லவன் தான், ஆனா அதர்மம் பண்ணிட்டான். ஆனா அது அதர்மம்னு அவனுக்கு தெரியும். அது மூலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றத அங்க இது பண்றேன். அவ வாடிக்கு ஒரே கோபம் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாக்குலத்துல தர்மத்துக்காக பிராட்டியே விட்டவர்களாக இருக்கா. நீ போய் இப்படி ஒழிஞ்சிருந்தே நடிக்கலாமா, என்னவே அடிக்கலாமா, நான் உனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம், இது ஒரு அதர்மமா தெரியலையா. நாங்க ஏதோ யுத்தம் பண்ணும் என்கிட்ட நேரத்துக்காக நீ யுத்தம் பண்ணி என்ன வரவங்க கிட்ட பரவாயில்ல, ஒழிஞ்சிருந்தே நடிச்சியே அப்படி அப்படின்னு இஸ்லாமிய குலத்துல உன் என்ன நினைப்பா, உங்க பிஜன்கள் அவன் என்ன நினைப்பாப்பா. அப்புறம் சர்வசம்பன்னா சர்வங்கன்னவன் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சொல்றாரு. தேஜஸ்வி சரித்திரா உன் மக்கள்லாம் ஊர்ல என்ன சொல்லிட்டு இருக்கா, சத்தியபதிவானுக்காக தசரத சக்கரவர்த்திக்காக இவர் காட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ பேர்பட்ட காரியத்தை பண்ணிக்கியே, நீ உனக்கு தப்பா தெரியா அப்படின்னு ராமனா கருணாவே சக்கர அப்படின்னு அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்கிற நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப திட்டான். ஒருத்தர் யார் நீ எப்பேற்பட்ட பாபங்கள் பண்ணா நரகத்துக்கு போகணும் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா. ராஜா பிரம்மா கோரு சோரக அப்படின்னு ஒரு ராஜாவும் வதம் பண்ணிருக்காரு. யாருடையோ சேர்க்கிற போது ஒரு ராஜா அந்த ராஜாவையே கொல்லணும்னா அவன் வந்து நரகத்துக்கு போவான். பிரம்ம ஹத்தியா ராமனை வதம் பண்ணா அவன் நரகத்துக்கு போவான். கோகோ ஒரு மாட்டு வதம் பண்ணவன் சோரகா திருடுறவன் இவன்தான் நரகத்துக்கு போவான்னு உனக்கு தெரியாதா. என்ன போய் நீ மதம் பண்ணிய, நீ வந்து என்ன ஒரு பிராணின்னு நினைச்சு வதம் பண்ண அப்படின்னாலும் சொல்ல முடியாது. பிராணிகள் வதம் பண்ணுறது சாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சபஞ்ச நகாபக்ஷா அப்படின்னு அஞ்சு நகங்கள் உள்ள சில பிராணிகளை மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடலாம்னு சத்திரியத்துக்கு அவருக்கு ஒரு தர்மம் இருக்கு. முயல் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தான் இருக்கு. குரங்குகளை வந்து அடிக்கணும் அப்படின்றது சாஸ்திரத்தை சொல்லல. அது வந்து நீ குரங்கு வந்து வரணும்னு சாப்பிட முடியாது. சரி தோலுக்காக அப்படி சில பேர் மான் தோலுக்காக வரம் பண்றவா இருக்கா, புளி தோலுக்காக வரம் பண்றவாருக்காங்க. குரங்கனுடைய தோல் எதுவுமே உபயோகப்படாது. எது நீ எதுக்கு வதம் பண்ண, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் பாவமே பண்றேன். ரெண்டாவது உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஒழிச்சு இருந்து இருக்கிறச்சு நேரம் வந்து நீ நடிச்சிருக்கோம் அப்படின்றதுதான் மூணு விசேஷமாக வாடி ராமன்கிட்ட கேட்கிறாங்க. ராமர் வந்து நடுவுல என்னடா இருக்க நீ இப்படி சொல்ற அப்படின்னா சொல்லல, நீ காரணமா கேட்டுட்டு இருக்கேன் சொல்ற பூர்த்தியா சொல்லிட்டியா வாடி ஏதோ உனக்கு தெரிஞ்ச தர்மத்தை வச்சு நீ இதுதான் தர்மம் இதுதான் தர்மம் நீ என்கிட்ட கேக்குற, இது தர்மம் இல்லையா நீ பண்ணு சொல்ற, நீ யாருக்கிட்டையா பெரியவாருக்கிட்டயோ ஆச்சாரியோ நீ விஷயத்த தர்மத்தை தெரிஞ்சிட்டியாப்பா. சக்கரவர்த்தி அப்போ மற்ற ராஜாக்கள் தான் அவளுக்கு கப்பம் கட்டும் அப்படிங்கும் பொழுது நான் தான் இந்த கிருஷ்ணத்துக்கும் நான் தான் சக்கரவர்த்தி. இந்த இடத்துல ஒரு அகர்மம் நடக்கிறது நினைக்கும் போது அந்த இடத்துல நான் இந்த பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிறேன். அப்ப வந்து அப்படி நான் தப்பு பண்ணிட்டாரு. சொல்லிக்கல பரதன் தானே ராஜா. பரதன் என்ன சொல்றேன்னா அவர் வந்து அந்த நகரத்தை பாத்துக்கிறது. நான் இங்க வந்து காட்டுக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நான் திருப்பி போகும்போது பரதன் கேட்டேன், காட்டுல ஒரு அசுரம் நடந்துக்கிறான் நீ பாத்துட்டு வட்டியே அப்படின்னு நான் கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ என்ன அதனால நான் பரதன்றது கேட்டுக்கா அப்படிங்கிறது. அப்ப கூட நான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ராம சொல்றேன், ஜேஷ்டோ பிராதா பிதா செய்வ யச்சா வித்யாம் பிரபச்சதி அப்படின்னு ஒரு ஜேஷ்ட பிராதா அண்ணன் வந்து பிதாவுக்கு சமம், ஒரு அப்பாவுக்கு சமம். அதே மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியமும் நமக்கு வித்திய சொல்லிக் கொடுக்கிற குருவோ அவ வந்து நமக்கு அப்பாவுக்கு சமம். அப்ப அவளுடைய பார்வையா நமக்கு அம்மாவுக்கு சமம். அதே போல அவளுக்கு ஆச்சாரியனுக்கு சிஷ்யனாலும் அண்ணாவுக்கு தம்பின்றது புத்திர சமம், புத்திரன் சமம். அவர் புத்திரனுடைய சுற்றினோட பையன் மாதிரி அவளுடைய மாட்டு பெண் உங்களுடைய பெண் மாதிரி ஆனவங்கள நீ அவசரிச்சுட்டு போய் வச்சுக்கிறீங்க அதர்மம் இல்லையா? இதை உள்ள ஒரு அதர்மத்தை என்ன பார்த்து நிற்க முடியுமா? நீ வந்து எவ்வளவு தர்மம் தெரியும் சொல்லிட்டு இருக்கிய உன்னுடைய தம்பியினுடைய மனைவி நீ எடுத்துட்டு போனே இதுக்கு என்ன என்ன இது தப்பு கிடையாதா அப்படின்னு சரி உனக்கு என்ன வரணும்னு கேட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் ராஜா. அந்த ராஜாங்க உங்களுக்கு காட்டுல இருக்கிற பசு பட்சிகளும் நான் தான் ராஜா. அந்த ஒரு கஷ்டம் நடந்தாலும் இப்ப வந்து காட்டுலேயே வந்து நிறைய புலிகள் வந்து மாடை சாப்பிடணும்னா ஒரு ராஜாவும் அந்த புலியை வேலையாடுவோம். அதனால தப்பு கிடையாது. அதனால நீ பண்ணது தப்பு. நீ உன்னுடைய தம்பிக்குரிய மனைவி இது பண்ணது நீ ரொம்ப பெரிய தப்பு. அதனால தான் முதல் பண்ணிருக்கேன். அப்ப மூணாவது தான் நீ கேட்ட இல்ல ஒழுங்கி இருந்தியா நீ அடிச்ச அப்படின்னு ஒழுங்கிருந்து ஏன் அடிச்சேன்னா நான் வந்து யுத்தத்துக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ ஒரு ராஜா உடனே யுத்தத்துக்கு வந்துடுவான் அப்படின்னா கரதுஷ்ணர் யுத்தத்துக்கே பார்க்க முதல்ல அவருடைய சைனியை தந்துவான் எல்லா சைனியத்துக்கும் ஆகி கடைசியில தான் ராஜா வருவான். ராணாவும் அப்படிதான் நடந்தது. முதல்ல தன்னுடைய பையனை நினைச்சான் இந்திர சிந்தியா, அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பியை நினைச்சான் கும்பகர்ணன், அதுக்கப்புறம் பெரிய பெரிய எல்லாரும் நினைச்சான் கடைசியில எல்லாரும் போனாலும் கடைசியில தான் ஆனந்தம். நீ பண்ண தப்பு உனதான் அடிக்கணும். நான் வந்து நேர யுத்தத்துக்கு வாட்ஸ் சொல்லிதான் வாடகர்களையும் நான் வதம் பண்ணியிருக்கணும். அவங்க தப்பு பண்ணிருக்கேன். அதே கரதூஷணங்களை நீ வதம் பண்ணேன்னா அந்த 14,000 கரதூஷணன் போறான் கூட மொத்தமாலும் அந்த ரிஷிகளுக்கு கஷ்டத்துலதான் கொடுப்பான். அதனால அந்த அது வேற இங்க இருக்கிற வானரர்கள் அப்படி கிடையாது. அதனாலதான் நான் உன்னை வதம் பண்ணிருக்கேன். அதுதான் இது வரம் கிடையாதுப்பா. நான் உன்ன சொல்லணும்னோ நான் உன்னை வேட்டையாடணும்னோ இல்ல இது தண்டனை. நான் உனக்கு கொடுத்தது பெரிய தண்டனை. நீ சொன்னியே நான் ஏதோ தப்பு பண்ணதால நான் நரகத்துக்கு போவேன். நான் நரகத்துக்கு போக மாட்டேன்ப்பா. நீதான் நரகத்துக்கு போயிருக்கணும். இப்பேற்பட்ட பாவத்தை பண்ணுறது நீ நரகத்துக்கு போயிருக்கணும். ஆனா யார் வந்து அடி வாங்குறான் தப்பு பண்ணிட்டு ராஜா கிட்ட யார் தண்டனை வாங்குறானோ அவன் சொல்றதுக்கு தான் போவோம். ஏன்னா தண்டனை வாங்கிட்டாங்க. அவன் ஊருக்கு பெரிய தண்டனை வாங்கினதுன்னா அவன் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ நரகத்துக்கு போக வேண்டிய ஒன்ன நான் காப்பாற்றி ஒன்ன நான் நீ சொல்றதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதனால நீ சந்தோஷப்படணுமே தவிர நீ வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன உண்மையே வாரி பிரதிஷ்யா சசிமான் தர்ம பித்ருபைதா மகேஷ்யா என்று நான் தர்மத்தை நான் கத்துருக்கேன். தெரியவா என்னுடைய பெரிய உச்சவாக்குலத்திலே வந்து வாங்கிட்டாரா? அதனால உனக்கு தெரிஞ்ச தர்மத்தை வச்சு நீ பேசாதேன்னு சொன்ன உண்மையேவாசகோ ராமா பாஞ்சலிவா நரேஸ்வர வாணி என்ற எதுவுமே பேசலையா? கையை கூப்பிட்டு நான் பண்ணது தப்புதான் ராமா. நீ எப்பேற்பட்டது தெரியுமா? கடைசி காலத்துல நீ வதம் பண்ணி போட்டு தள்ளிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். ஆனா என் பக்கத்துல வந்து நான் இவ்வளவு பேசுறதுக்கும் போற சமயத்திலேயே நீ எனக்கு தர்மத்தை எடுத்து சொல்லியிருப்பா. சுக்ரீவன் கூட அப்பேற்பட்ட இது இல்லை. சுக்ரீவனுக்கு நீ என்ன பண்ண போற? அவங்க கிட்ட வந்தா நீ இந்த ராஜ்யத்தை கிருஷ்ணிந்த ராஜ்யத்தை தான் கொடுத்த, கிருஷ்ணிந்த ராஜ்யத்தை நான் ஆல்ரெடி ஆண்டுக்கிறேன், ஆனா எனக்கு நீ நரகத்துக்கு போக வேண்டிய என்ன நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்க, நல்ல லோகத்துக்கு நீ அனுப்பிச்சிருக்கப்பா, எனக்கு தான் நீ பெரிய கிருப பண்ண அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பன் கொண்டாடும் பொழுது ஆதிபூமும் வேலையும் அறிவித்தது உதவினார்கள். அந்த அந்த பிராண் போல சமயத்தை எனக்கு அந்த தர்மத்தை சொல்லி கொடுத்தியப்பா. மூம் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ தர்மம் நீ புண்ணியம் நீ பாகம் நீ உறவும் நீ உயிரும் நீ அப்படின்னு அனைத்தும் நீயே அப்படின்னு அந்த இடத்துல வாதி வந்து கை கூட்டினார். நம்ம இப்ப சொல்லலாம் வாதி வந்து கரெக்டா பாமர் பண்ணது கரெக்டா அப்படின்னு, ஆனா உண்மையிலே என்னன்னா வாதியே வச்சிருக்காங்க. இது வந்து நீ பண்ணது தர்மம், அது மட்டும் இல்ல அங்கிருந்து தன்னுடைய அவசரம் ராமர் நான் இப்ப வந்து நான் என் பிராண போறதுனால எனக்கு வந்து கஷ்டம் இல்லை, தாயின் மனைவிக்குள்ள அவளை பார்த்துப்பான், ஆனா குழந்தை எப்பயுமே அப்பா அப்பான்னு வருவான் கொஞ்சம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைய ராமர் கையில கொடுத்து நீதான் அப்ப கூட சுக்ரீவன் கிட்ட காட்டுறான், சுக்ரீவா நீ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்றேன் ராமர் கிட்ட, நம்மள ஒருத்தன் வசம் பண்ண வராங்கன்னா அவன்கிட்ட என் குழந்தை நீ பார்த்துக்கோன்னு கொடுப்பேன்னா அப்ப எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கணும், நம் பண்ணது எவ்வளவு தப்புன்றது வாரியே உணர்ந்தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறது ராமன் பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்னு அப்படி அவ்வளவு சௌக்கியமான காரணம் கேட்டு ஓடி இருந்தா மார்பல் தான் கடிச்சு இப்படி அழுது நான் சொன்னேனே கேட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொன்று அழுது அங்கேயிருந்து அப்படி ராமரை பார்க்கலாம். ராமர் தெரியும் ஏன்னா தார மண்டோதரி வனம் வந்து சுமித்ரா இவன் மூணு பேரும் ராமாயணத்துல ரிஷிகளுக்கு எல்லாம் தெரியும் ராமன் பகவான் அப்படின்னு, சாதா மனுஷர்களுக்கு இவர் பகவான தெரிஞ்சது மூணு பேருக்கு சுமித்ரா தெரியும். கௌசல்யம் வந்து ரொம்ப அழகா என் ராமன் வனவாசத்துக்கு போறேன் வனவாசத்துக்கு போறேன் சுமித்ரா சொல்றாங்க, என்ன ஏன் அழக அவன் சர்வ பரிபாலனத்துக்காக போறேன்னு நீ தைரியமா சொல்லணும், அவர் வந்து சாதாரண மனுஷன் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாயும் வாலி வர்றது வாலி போகும்போது சொல்றா அவருக்கு பகவான் அப்படின்னு கேட்கல மண்டோதரி ராமன் கடைசியில் சொல்றா, இப்ப கூட கடைசி நாள் கூட சொல்றான் இப்ப கூட போய் கமிஷன் சீதாதேவி கொடுத்து அவரோட உற்று அவரை எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால இவா ரெண்டு பேரும் அவன் பத்தாக எழுதுறாங்க. ஆனா அவன் சொல்றான் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பாருங்க, ஆனா எனக்கு என்னது அவன் கருணை இல்லாம போச்சு, அது காரணம் நீ கிடையாது எங்களுடைய பாவம் எதோ தினத்துல நான் சொன்ன பாவங்கள் இப்படி ஆயிடுச்சு, நீ அத்தனை பேருக்கும் கருணை காட்டி என்னைக்கு வந்ததுக்கு இதுதான் காரணம், அதுதான் நீ ஒழித்திருந்து அடிக்கணுமா அப்படின்னா அதுக்கும் எங்க பாவம்தான் காரணம் அப்படின்னு ராமர் கை திருப்பி வாரியுடைய நெஞ்ச குழந்தைன்றான் கல்லு போல இருக்கணும் அதை விட கல்லு எதுதான், ஏன்னா வாரி போனவங்க கூட என் உயிர் வச்சு நான் இருக்க பத்தியா என்னுடைய நெஞ்சு நீ குழந்தை என்ன அடிச்சிருக்கு இதே மாறத்தாத என்ன போட்டு நீ வத பண்ணிடு அப்படிங்கிறார். நீனா முதல்லயே அப்ப ராமர் வந்து பார்த்து ஹனுமாரை கொடுத்து சொல்லு ஹனுமார் நீ நல்ல வார்த்தையை சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது ஹனுமார் சொல்ல வாடி வந்து சர்க்கலோகத்துக்கு தான் போயிருக்கான், இது ஆத்மான்றது நித்தியம் சரீரம்ன்றது வந்து அநித்தியம் அந்த இதெல்லாம் சொல்லி நீ போற நானும் போறேன்னு சொல்லக்கூடாது, உனக்கு ஒரு பையன் இருக்கான் அங்க அவனை வளர்க்கணும் இல்லையா அதுதான் தர்மம் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி தாரையை இது பண்றான். தாரை உடனே சமாதானம் படுத்தி உடனேயே ஒரு பக்கம் இன்னும் புதுசா ஒரு அழுகை இருக்கிறது யாரும் பார்த்தா சுக்ரீவன், சுக்ரீவன் ஓன் அழகான் அவன் சொல்றாங்க என் அண்ணா கூட எப்பயுமே என் அடிப்பானை தவிர எங்க கொள்ளுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் எவ்வளவு பெரிய இதுவா இருந்திருக்கேன் பாருங்கோ ராமர் அன்னைக்கே வந்து நான் முகம் பண்றேன்னு சொல்லுவாங்க வேணாம் வேணாம் இவங்க சேர்த்து வச்சுன்னு சொல்லிருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. ராமர் வந்து எல்லாம் நடந்தது வந்து சரிதான் இதை பத்தினா நீங்க கவலைப்படாதான் அப்படின்னு பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து ராமர் கூட்டு சுக்ரீவன் கிட்ட உன்னுடைய அண்ணா அதனால கடைசி கர்மா எல்லாத்தையும் சிரேஷ்டமாக எப்படி உம்மா அந்த வாதர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி கடைசி கர்மா அனைத்தும் பண்ணி அவர் அதுக்கப்புறம் அங்கதற்கு நீ வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும், நீ சுக்ரீவனுக்கும் பையன் அங்கதற்கு தான் சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சுக்ரீவன் கைப்பற்றினார். அதே மாதிரி தன்னுடைய அண்ணாவான வாழ்க்கை எல்லாம் சகலமும் சகல கர்மாவும் பண்ண உடனே அதுக்கப்புறம் ராமர்கிட்ட வந்து கேட்கிறான் ஒரு நல்ல நாள் பார்த்து சுக்ரீவன ராச பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமா நீ வந்து எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ராம சொல்றேன் நான் நகரத்துக்குள்ள வருதில்லை 14 வருஷம் வனவாசத்துல இருக்கேன்னு நான் நிச்சயம் பண்ணியாச்சு, அப்பாவுடைய இதை நான் காப்பாற்றணும் அதனால நான் வந்து வருத்திக்கல, ஹனுமான் மாதிரி பெரிய பெரிய வானரர்கள் எல்லாம் அவெல்லாம் இருந்து உனக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு சொல்றேன் அங்க ஆச்சரியமாக பட்டாபிஷேகம் கிடையாது அப்படியே சுக்ரீவம் பிரசங்க அப்படின்னு யாரெல்லாம் எப்பேற்பட்ட வானரர்கள்னா அங்க வந்து ராஜா வானரர்களுக்கும் பல தேசங்கள் உண்டு. அந்த பல தேச ராஜாக்கள் தான் அப்படிங்கிறவர்கள்லாம் வந்து எப்படி இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அஷ்ட வசுக்கள் வந்து அந்த பட்டாபிஷேக தீர்த்தத்தை கூட்டினாலும் இங்க இத்தனை வானரர்களும் அந்த பட்டாபிஷேக தீர்த்தத்தை சுக்ரீவனுக்கு கொடுக்க சுக்ரீவனுக்கு கைய கூப்பிட்டு அபிஷிஞ்சது சுக்ரீவா பிரசன்னேன சுக்ரீவினா சரிவேக சகசிரம் வசவோ வாசகம்யதா அப்படின்னு அந்த இடத்துல பட்டாபிஷேகத்தை வாழ்க்கை சொல்ற இதே ஸ்லோகத்தை தான் ராமனுக்கும் அப்படியே சொல்றோம். அபிஷிஞ்சது நரவியாக்கியம் அப்படின்னு சுக்ரீவான அந்த பட்டாபிஷேகத்தை சொல்லி அபிஷ்ட அப்படியேப்பட்ட வானர குங்கவழிகள்லாம் முன்னாடி அத்தனை பேர் முன்னாடியும் சுக்ரீவனுடைய பட்டா எல்லா தர்மத்தையும் சொல்லிட்டேன், வாணி கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு, வாணி கேட்ட மூணு பேர் கேள்வி பதில் சொல்லிட்டேன், புரிஞ்சு விட்டு வாணிக்கே புரிஞ்சிட்டு வாழ் சந்தோஷம் இதுதான் தர்மம் நான் தான் போட தப்பின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ராமர் வந்து ஒரு இடத்துல சொல்ற சூக்ஷ்மா பரமோஜ்ஞ சதாந்த பக்லவங்கவா அப்படின்னு தர்மம் சூக்ஷ்மம் பாருங்க உனக்கு அது புரியாது. ஏன்னா நீ யார் குரங்கு, நீ வந்து போய் பெரிய பெரியவாக்கிட்டதான் உட்கார்ந்து பெருசா தர்மத்தை கேட்கிறேன், அதனால உனக்கு அது புரியல. தர்மம்ன்றது சூக்ஷ்மம், நான் பண்றதுதான் தர்மம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எந்த ராமர் ராவணன் கிட்ட ஆயுதத்தில் இன்று போய் நாளைவான்னு சொல்லியதோ அதே ராமன் தானே கிருஷ்ணர். அர்ஜுனன் வந்து கர்ணன் நான் அடிக்க மாட்டேன் என் கையில ஆயுதம் இல்லைன்னா நீ அடின்னு சொல்லு. அப்ப என்ன அது அங்க சொல்றது தர்மம், அங்கே சொல்றது தர்மம்னா ரெண்டுமே தர்மம் தான். ஏன்னா என் கர்ணன் வந்து பெரிய அதர்மம் பா, அவனை நீ அப்படி அடிக்கிறது தப்பே கிடையாது. ராவணன் அங்க சீதாதேவி எடுத்துட்டு போனா கூட இன்னி வரைக்கும் அவன் எதுவும் பண்ணல. சீதாதேவியை மனசு மாற்ற நினைச்சாரே தவிர அவன் தப்பு பண்ணது. அவன் இந்த கர்ணன் இவாளுதான் அந்த வந்து திரௌபதியுடைய வஸ்திரத்தை எடுக்கும்போது பக்கத்துல பார்த்துட்டு தொடையை கட்டிட்டு உட்கார்ந்தான் பத்தியா, இவன் நீ வானத்தினால் அடிக்கிறது தப்பே கிடையாது. உன்னுடைய பையன் இப்பான் எப்படி வதம் பண்ண அப்படின்னு உள்ள தர்மத்தை எடுத்து சொல்றேன். தர்மம் சாஸ்திரத்துல வந்து விதிக்கிறதுலாம் சிலதான் பார்த்தா நமக்கு புரியவே முடியாது. ஒரு பள்ளி ஒரு பூச்சியை சாப்பிடணும், அவ வந்து நம்ம போய் பூச்சி சாப்பிடறதே தட்டுவான், அவன் பலி பயந்து ஓடுறது. இப்போ இது பாவமா புண்ணியமா? அந்த பூச்சியை காப்பாத்தினேன்னு நினைச்சா புண்ணியம், ஆனா அந்த பூச்சிக்கு பலி ஆகாரம் இல்லையா? பலி அல்ல ஆகாரம், அவன் பலிய பசியோட ருப்பியா பாவமா அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இதே மத்தியானமா இருந்தா தட்டி விட்டுலாம். ஏன்னா அந்த பலி இன்னொரு ஆகாரம் ராத்திரி கிடைக்கும், இதே ராத்திரியா இருந்தா அது பண்ணிட்டு வரும். ஏன்னா ராத்திரி கப்பலுக்கு ஆகாரம் கிடைக்கும், ஆகாரம் இல்லாம அது செட்டு போயிடும். அதனால அந்த மாதிரி தர்மங்கள்லாம் சூக்ஷம், இதெல்லாம் தெளிவாகிட்டே இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுல ஒரு தர்மம் ராமர் சொல்லாத சுவாமி தேசிக அபய பிரதான சாரத்தை சொல்றேன். என்னப்பா அப்படின்னா, ராமர் வந்து அப்பயே கேட்டார், ஒரு தப்பு பண்ணவனுக்கு எதிராக ஒரே ஒரு உபாயம் சரணம் பண்ணு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தர் காலில் போய் விழுந்துரு, ஏன்பா நீ தப்பு பண்ணிட்ட, நீ தான் போய் அந்த கல்லை வச்ச வாலி கிட்ட போய் நீ வந்து சரணாகதி பண்ணிட, நான் பண்ண தப்பு தான், நான் வேணுட்டே பண்ணல தெரியாம பண்ணிட்டேன்னு அவன் காலில் விழுந்துறேன், சரணாகதி பண்ணிட்டு அவன் மனுஷனப்போ எதுக்கு அவனை நம்ம போய் வதம் பண்ணணும் அப்படின்னு ராமன் கேட்டது. அது சுக்ரீவன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நான் போனேன் ராமன் போய் சரணாகதி பண்ணேன், காலை பிடிச்சிருந்தேன் என் மனைவியோட போய் அவன் காலை பிடிச்சிருந்தேன், கால கலனையே எட்டி உதச்சான் அப்படின்னு ராமர் அந்த தர்மத்தை சுவாமி தேசிய சொல்ற. ஒரு பாவம் பண்ணவனுக்கு அந்த பாவத்தை மனைக்கு அதுக்கு மேல எது பண்ணாலும் அது தீராது. பாவம் பண்ணவன் சரணாகதி பண்ணியே தான் நான் பண்ண தப்புன்னு அவன் காலை போய் விடணும். அதுதான் தர்மம். அது தர்மமோ சரணாகதி பண்ணிட்டான்னா அவனை காப்பாத்தாட்டி அது பெரிய அதர்மம். ஒருத்தனை வந்து சரணாகதி பண்ணிட்டா காப்பாத்தாட்டி பெரிய அதர்மம். வாணி நீ பண்ணது எவ்வளவு பெரிய அதர்மம். ஒருத்தர் வந்து தன் தப்பு அப்படின்னு வந்து காலில் வந்து விழும்போது அவரை நீ எழுதி வச்சு எப்பேற்பட்ட அதர்மம் பார்க்க. அதனால என்ன சொல்றதுன்னா சாஸ்திரம், ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டு அவனோட சரணாகதி ஏற்றுக்காம நம்மளை வந்து தெரிஸ்கரிச்சாங்க, அவனுடைய புண்ணியம் எல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அவனுக்கு நம்மளுடைய புண்ணியம் அனைத்தும் அவனுக்கு போயிடும். அதனால வாதி பண்ண புண்ணியங்களுக்கான அவனுடைய ராஜ்யம் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு, இவன் பண்ண பாவத்தினால அவன் வந்து போயிட்டான். அதனால இந்த சரணாகதி தர்மம், ஏன்னா இது வந்து வேதத்திலேயே சொல்லியிருக்கோம். வேதத்துல கதைகள்ல வந்து கஷ்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தேவர்கள் வந்து அவன் எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ச்சி ஓடுறான். அவன் கஷ்டான்னு நேர தேவர்களுடைய பாரியா அவ அவள மனைவிகளா இருக்கா இல்லையா, அவ கிட்ட போய் சொன்னாங்க நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. இப்ப அவ என்ன பண்ணுவான், தன்னுடைய பர்த்தா சொல்றது கேட்கணுமா இல்ல இவரை காப்பாற்றணுமா நேரத்தை கதவு சாத்தி இவரை காப்பாற்றணும். தேவர்கள் எல்லாம் வெளில வந்து கத்துறான் அவனை வெளில உண்டு நான் இப்படியே அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு, அவன் வந்து விடமாட்டேன் அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய அகரணம், ஒரு பத்தா சொல்லச்ச ஒரு பாரிய கேட்காம நீ இப்படி பண்றியே இது அகரணம் இல்லையா. அவ சொல்றா யார் ஒருத்தர் சரணாகதி பண்ணுவான், நீ உன்ன தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு வந்து என்னுடைய வந்து நீதான் எனக்கு சொல்லும் பொழுது அவனை காப்பாற்றுறதுக்காக பெரிய தர்மம். இது வந்து ஆத்ம தர்மம், நீ என்னுடைய பத்தாங்கிறது சரீர தர்மம். இந்த ஜென்மத்துல நீ பத்தா ஜென்மத்துல எனக்கு தெரியும் சரீர தர்மம், நீ சொல்றது கேட்கணும் வாஸ்தவம் தான். ஆனா யாருக்கு சரணாகதி பண்ணணுமோ அவனை காப்பாத்துறது அது முதல் தர்மமா இருக்கிறதுனால அதை பண்ணாட்டி எங்களுக்கு பெரிய பாவம் வந்துடும் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. அது வேறு தெரியாத கடைகள் வந்து அந்த மாதிரி வாடிய சரணாகதி பண்ணிவிட அந்த சுக்ரீவனை அவன் மதிக்கல. ஆனா ராமர் எப்படின்னா அவர் வந்து சுக்ரீவனுடைய சிநேகத்தை தேடி போனாலும் அவன் அவ்வளவு சந்தேகப்படுறான் ராமனால வாடியை வளம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சா கூட ஹனுமான் ஒரு ஆச்சாரியன் அவனுக்கு காட்டி கொடுத்து அப்படிங்கிறதுனாலும் ஹனுமான் போல சற்குணங்கள் உள்ளவர் அவர்கிட்ட இருக்கிறதுனாலையும் அவர் வந்து தன்னை பத்தி பிரச்சனையை காமிச்சுட்டு இப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை வர வைச்சு அவனை எப்பேற்பட்டவனை வந்து ராஜா பட்டாபிஷேகம் பண்றான். ராமாயணத்துல ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், ரெண்டு கதை, ஒன்னு ராவணன் ஒன்னு சுக்ரீவன். சுக்ரீவன் வந்து ரொம்ப பரவ கட்டத்துல இருந்தான், ராஜ்யம் இல்ல மனைவி இல்ல பசங்க இல்ல ஒரு வானவன் எப்படி ஒரு ஆகாரம் கூட இல்ல உள்ள உட்கார்ந்து யாராவது வந்து கொடுத்தாதான் உண்டு மகன் மகிழ்ச்சி ஆசிரமத்துல ஒரு நிமிஷம் கூட அவனால வெளில போக முடியாது. வானவன்னா மரம் தாண்டி இருந்தாலும் அதுக்கு சந்தோஷம், ஒரு இடத்துல உட்காந்தா அதுக்கு சந்தோஷம், அதனால முடியாது முடியாது செப்பேன் ஒரே இடத்துல இருந்தாலும் அதனால முடியாது. அப்படி கட்டத்துல இருக்க சுக்ரீவன், இன்னொரு பக்கம் பார்த்தா ராவணன் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு பார்த்தா அவனுடைய மனைவியோ பதிவர்த்தை மண்டபத்தை அப்பேற்பட்டவன், அவருடைய புத்திரர்களோ இந்திரனையே ஜெயித்தவர்கள், அவனுடைய தம்பிகளோ அப்பேற்பட்டவர்கள். ராஜ்யம் அவர் ராஜ்யத்துல ஒருத்தர் வந்து அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியும் மனசால கூட நினைக்க முடியாது, ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி போகணும் அதுக்கப்புறம் மலையேறணும் அப்படின்றது போறதே கஷ்டம், அதுக்கப்புறம் யுத்தத்தை ஏற்படணும். அப்படி அவனுக்கு சகல போகமும் இருந்தது சக்கரமும் இருந்தது, இவனுக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தான். ஆனா ஹனுமான் ஒரு சத் சங்கம் நந்தவன் கூட இருந்தான், எதுவுமே இல்லை ஒரு நந்தவன் கூட இருந்தது. அதனால ராமனுடைய சக்கியம் ஏற்பட்டது, எல்லாத்தையும் தனம் ராஜ்யம் எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் அது இன்னைக்கு இருக்கும் நம்ம போறனே இந்த ராஜ்யம் வரப்போது இல்லை. ஆனா ராமருக்கு சமமா உட்கார்ந்த ராமர் அதிகம் பேர்பட்ட ராஜ்யம் அந்த ராவணனுக்கு அனைத்தும் இருந்தது. விபீஷணன் நல்லது எடுத்து சொன்னான், நல்லா இருந்தா அவங்கிட்டே இருக்கு, ஆனா அவன் மதிக்காம அவளெல்லாம் எட்டி வச்சா எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் போங்கடா இருந்தான். கடைசியில அத்தனை அவனுக்கு எதெல்லாம் பெருசா நினைச்சாலும் அவன் பசங்கள் இழந்தான் ராஜ்யத்தை இழந்தான், கடைசியில அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம தன்னையே இழந்தான். மண்டோதரி சொன்ன ஒரு வார்த்தை போய் சரணம்னு சொல்றான் அப்படின்னு கேட்கிறாரு. விபீஷன் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இப்ப கூட ஒண்ணும் இல்லைனா இப்ப நீ சீதாதேவி எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட ராமர் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன் கேட்கவே இல்லை. ஆனா சுக்ரீவனுக்கு அனுமான் சொன்னதை கேட்க அனுமான் சொல்றது எனக்கு பார்த்தா அவளை பார்த்தா பயமா இருக்கணும்னு அவளை பார்த்தா பயமா இல்லை நான் பேசுறேன் அப்படின்னு அனுமான் சொல்லோ அந்த சத் சங்கம் ஒரு நல்ல மனுஷா நம்ம கூட இருந்தா எப்பேற்பட்ட பணம் ராஜ்யம் எது வேணாலும் நம்மளுக்கு பிற்காலத்துல கிடைக்கும், இன்னைக்கு இல்லைனாலும் எப்படி நம்ம கிடைக்கும் அதை விட மேலதுன்னா பகவானுடைய கைக்கறி நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு அவாட மதிக்காம பகவத் விஷ்ணு பாகவதால மதிக்காம நம்ம இருந்தோம்னா என்ன இருந்தாலும் அது ஒரு நாள் கடைசி நம்ம கண்ணாடியே போய் நம்ம துக்கப்படுவோம் அப்படின்றதுக்கு இந்த ராமாயணத்துல சாரம் அப்படின்றது இதை விட பெரிய சாரம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு சரணாகதியிலையும் ஒவ்வொரு ராமாயணம் பூர்த்தியா சரணாகதி சாஸ்திரம் தான் அப்படிதான் விபீஷ்ண சரணாகதியில என்ன தத்துவம் அப்படின்னு ஒவ்வொரு சரணாகதியும் சொல்லிட்டு வச்சிருக்கேன். சுக்ரீவ சரணாகதியில என்ன தத்துவம்னா சரணம்னு வந்தவனை மாட்டேன்னு சொல்லக்கூடாது, வாடி வந்து முடியலன்னு அவன் எட்டி வச்சாங்க அவன் கடைசியில மரணிச்சான். அதே போல லக்ஷ்மணன் பாகவதன் சுக்ரீவன் பண்ணான், முதல்ல அவனுக்கு அடிவாக்கினான், அவன் சுக்ரீவன்கிட்டயே மாலை போட்டிருந்தான் அப்படின்றது பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சூக்மஹா பரமோ தர்மஹா அப்படின்னு தர்மத்தை நம்ம எப்படி கத்துக்கணும்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இதுதான் நியாயம், இதுதான் நியாயம்னு பேசக்கூடாது. பெரியவாருடைய அனுஷ்டானத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா வேதம் சாஸ்திரங்கள்லாம் நம்ம படிக்கிறதுக்கு புரியாது, அதெல்லாம் புரியாது. அவன் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பெரியவா எப்படி நாகபாக சுவாமி எப்படி இருந்தது, முருகாதர சுவாமி எப்படி இருந்தது அப்படின்றது அவாருடைய அனுஷ்டானம் பார்த்தாலே நமக்கு அந்த தர்மங்கள் எல்லாம் புரியும் அப்படின்னு. அந்த தர்மத்தை வாடி தெரிஞ்சுக்கல, அவனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அந்த தர்மம் நினைச்சாங்க. அதனால அப்பேற்பட்ட அந்த என்ன சக்கியத்துல அந்த சுக்ரீவன் அனுமான சச்சகம் அவனுக்கு இருந்ததுனால அவன் இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் இருந்தே, அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்புறம் தான் அந்த சுக்ரீவன் அனுமானத்தை சீதையை எல்லாமே கிடைச்சது அப்படின்றதோட வேதாந்த குருவே நமஹ.